الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய விருதுநகர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் நிர்வாகிகளே, விருதுநகர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் நிர்வாகிகளே, எனது அருமை இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, தாய்மார்களே, மேடையில் வீட்டிருக்கும் கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஷானஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி இஸ்லாத்தினுடைய அற்புத முகமன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாத்தினை கூறி என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இந்த சிறப்பான ஷரியத் மாநாட்டிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு. மீடியாக்களின் தாக்குதல்களும் தக்க பதில்களும் என்ற ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள். பொதுவாக உலமாக்கள் குர்ஆனை பற்றியும் அல்லாஹ்வை பற்றியும் ஆகரத்தை பற்றியும் மட்டுமே பேசுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை தகர்க்கும் விதமாக ஒரு வித்தியாசமான தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள். மீடியாக்களை பற்றி பேசுபடி அன்பு சகோதரர்களே, மீடியா என்றால் என்ன? மீடியாக்கள் என்றால் நம்ம பல பேருக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். மீடியா என்பது செய்தி தொடர்பு சாதனங்கள். இப்போது நான் மேடையிலே நின்று உங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்கிறேன் என்றால் இந்த மேடையும் ஒரு வகையான மீடியா, ஒரு விதமான மீடியா. அதாவது இந்த மேடையிலிருந்து நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்கின்றேன், அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த மேடை ஒரு தொடர்பு சாதனமாக பயன்படுத்தப்படுவதால் இது ஒரு மீடியா. அதே போன்று வெள்ளி மேடைகள், ஜும்மாவுடைய மேடைகள், ஜும்மாவுடைய உலமாக்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், அது ஒரு மீடியா. மக்களிடத்தை கொண்டு போய் செய்தியை சேர்ப்பதற்காக வேண்டிய ஒரு சாதனம் அது. இப்படி எந்தெந்த காரியங்கள் எல்லாம், எந்தெந்த கருவிகள் எல்லாம் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றனவோ அதற்கு பெயர் தான் மீடியா என்ற பெயர். சரி, அந்த மீடியா எப்படி தாக்குதல் நடக்குது? ஜும்மா நடையில நம்ம எங்க யாரை தாக்குறோம்? அதே இது போன்ற சரியத்து மாநாடு மேடைகளில் யாரை தாக்குகின்றோம், யார் யாரை தாக்குகிறது என்று பார்ப்போம். என்ன சகோதரர்களே, நான் உங்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி இந்த சரியத்து மேடையையும் சரியத்து மாநாட்டு மேடையையும் ஜும்மா மேடையையும் சொன்னேன். இது வந்து சின்ன மீடியாக்கள். உதாரணமா இங்க ஒரு 1000 பேர் குழுமிருக்கிறேன் என்றால் இந்த 1000 பேருக்கு மட்டும் செய்தியை சேர்க்கக்கூடிய ஒரு மீடியா இந்த மீடியா. அதே மாதிரி பள்ளிவாசலிலே தொழுவதற்கு ஒரு 1000 பேர் வருகிறார் என்றால் ஜும்மாவிலே அந்த 1000 பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான மீடியா ஜும்மா மீடியா. இது அல்லாத ஜனவஞ்சகமான மீடியா என்று ஒரு மீடியா உண்டு. ஜனவஞ்சக மீடியா அதாவது எல்லா மக்களையும் கொண்டு போய் செய்தி சேர்த்து விடும். அதுதான் இரண்டு வகையான மீடியாக்கள், ஒன்று விஷுவல் மீடியா, இன்னொன்று பிரிண்டிங் மீடியா. விஷுவல் மீடியா என்றால் செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்வது. உதாரணமா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிக்கள், டிவிக்கள் மூலமா சொல்லக்கூடிய செய்திகள், இன்டர்நெட், இமெயில், இது போன்ற தொடர்பு சாதனங்கள் இருக்கிறது. இதெல்லாம் விஷுவல் மீடியா என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். அதான் பார்த்து செய்திகளை தெரிந்து கொள்வது. இன்னொரு மீடியா இருக்கிறது பிரிண்டிங் மீடியா. இந்த பிரிண்டிங் மீடியா என்பது என்னன்னு சொன்னா பத்திரிகைகள். இன்னைக்கு பேப்பர்ல பார்த்து செய்தி தெரிஞ்சுக்கிறோம், பேப்பர்ல பார்த்து செய்தி நாலு பேர் நம்ம சொல்றோம், பேப்பர்ல போட்டுருக்காம்பா அப்படின்னு சொல்லி. இது வந்து பிரிண்டிங் மீடியா. இது மக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தகவல் தொடர்பு சாதனங்கள். என்னடா அதற்கு பயான் பண்ண சொன்னா சரியத்து மாநாட்டுல ஏதோ ப்ரொஃபசர் கிளாஸ் நடத்துற மாதிரி நடத்திட்டு இருக்கிறாரு. ஒண்ணுமே எங்களுக்கு புரியலையா? ஏதாவது நல்ல சம்பவம் சொல்லுங்க, சகாபாக்கள் சம்பவமா, ஏதாவது அல்லாஹ் பத்தி ஆகிறத பத்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க ஒரு ப்ரொஃபசர் மாணவர் கிளாஸ் வந்த மாதிரி நடத்துறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். இன்ஷால்லா வர்றேன். ஒரு ஆரம்பத்தில் சில முன்னுரைகளை சொல்லிட்டு, ஏன்னா மீடியாவே தாக்குதுன்ன உடனே மீடியாவே என்ன அது எப்படி நம்ம தாக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். அதுக்கான மீடியா என்னன்னு சொல்லிட்டு இன்ஷால்லா நம்முடைய பழைய பாடிக்கு நான் வந்துடுறேன். சொல்லக்கூடிய இந்த விஷுவல் மீடியா என்று சொல்லக்கூடிய இத்தகைய மீடியாக்களும் தாக்குதல் நடத்துகின்றன. யார் மீது எப்படி தாக்குதல் நடத்துகின்றன என்று பார்ப்போம். என்றால் நம்மள பல பேருக்கு இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம பல பேர் தெரியறதில்லை. இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிற மீடியாக்கள் தரப்பில் இருந்து அது எப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சில சம்பவமாக சில உதாரணமாக அவர் சொல்றேன். நான் நிகழ்வுகள் மூலமா ஒரு தூண் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகை எப்படிப்பட்ட காரியத்தை சாதிக்க முடியும் நினைச்சோம்னா, ஒரு பத்திரிகை நினைச்சால் ஒரு ஆட்சியாளரை உருவாக்க முடியும், அதே ஆட்சியாளரை கவிழ்த்தவும் முடியும். அந்த சக்தி பத்திரிகையாளருக்கு உண்டு. அதனாலதான் ஜெர்மனியினுடைய மிகப்பெரிய கொடுங்கோலன் முடியாது என்பதும் அச்சம் என்பதும் என்னுடைய அகராதியிலே கிடையாது என்று பேசியவன். முடியாது என்ற வார்த்தை அகராதியே கிடையாது. உங்க அகராதியில உங்க பாஷையில இருக்கலாம், துப்பாக்கி முனையை விட ஒரு எழுத்தாளருடைய பேரா முனைக்கு பயப்படுகின்றேன். அச்சன் என்பது முடியாது என்பது அகராதியே கிடையாது என்று பேசியவன் ஹிட்லர். அவன் சொன்னா, ஒரு தீவிரவாதி கையில துப்பாக்கி கிடைச்சா அதை பார்த்து பொதுமக்கள் எப்படி பயப்படுவாங்களோ அதை விட பயங்கரமாக நான் பயப்படுகிறேன். யாரை பார்த்து சொன்னா, ஒரு எழுத்தாளர் கையில் இருக்கக்கூடிய பேனாவை பார்த்தேன்னு சொன்னான். ஏன்னா அவன் புரிஞ்சு வச்சிருக்கிறான், பத்திரிகை மூலமாக எப்படிப்பட்ட காரியங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இல்லைங்க, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு அடைஞ்ச உடனே இந்தியாவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், உதாரணமாக அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, காஷ்மீர், இதையெல்லாம் இந்தியாவினுடைய எல்லை பிரதேசங்கள். அப்ப இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச புதுசுல எல்லை மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய காஷ்மீர், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று மாநிலங்கள். இதுல நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், இந்த ரெண்டு மாநிலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, முழுக்க சீனாவோடு தொடர்புள்ள மாநிலங்கள். இது சீனாவோடு முழுக்கமான ஐக்கியமான நாடுகள், மானசீகமா மன ரீதியா சீனாவோட தொடர்புடையது. இந்தியாவோடு அவை இணைவதற்கு எந்த விதமான விருப்பமும் படல. இந்த சூழ்நிலையில் தான் சகோதரர்களே, அருணாச்சல பிரதேசத்தையும் நாகாலாந்தையும் இந்தியாவுடன் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பத்திரிகைகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அவையில் எடுத்துக்கொண்ட பகீரத பிரயத்தனம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. எந்த அளவுக்கு சொன்னா, அந்த அருணாச்சல பிரதேச மக்களுடைய பிரச்சனைகளை கூட பட்டிய பத்திரிகைகளை பக்கம் பக்கமா இருக்கிறாங்க. அருணாச்சல பிரதேச மக்களையும் இந்தியாவுடன் இணைந்த பெருமை யாருக்கு சேரும் என்றால், முழுக்க பத்திரிகைகளுக்கு தான் சேரும். ஏன் சொன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை நடக்கும் பொழுது, வார் நடக்கும் பொழுது, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வார் நடக்கும் பொழுது, நாகாலாந்து மாநில அரசாங்கம் சீனாவுடன் ஒரு ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டது. எப்படின்னு சொன்னா, நீங்க இந்தியாவுடன் போர்ல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க உங்களுக்கு போர்ல எல்லா விதமான ஆதரவு தரோம், அவங்க எல்லா விதமான உதவியும் தரணும். எந்த அளவுக்கு சொன்னா சைனாவுடைய படைகளை அமைக்கக்கூடிய சாவுடி என்று சொல்லக்கூடிய கண்டோன்மெண்ட் அமைப்பதற்கு எங்கள் நாட்டை இழந்து தரோம். அதாவது படை கடன் அமைப்பதற்கு நாங்கள் இழந்தாரோம். ஆனா அதுக்கு பாரமா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போர் முடிஞ்சு நீங்க ஜெயிச்ச பிறகு எங்களை இந்தியா கிட்ட மீட்டு, எங்களை இந்தியா கிட்ட மீட்டு எங்களுக்கு சுயாட்சி கொடுத்துடணும், சுய அதிகாரம் கொடுத்துடணும் என்று நாகாலாந்து அரசாங்கம் அப்போது சைனாவோட ரகசிய உடன்பாடு செய்து கொண்டது. அந்த நேரத்திலே கூட அந்த நாகாலாந்து மக்களுடைய அந்த அந்த ஒப்பந்தத்தை மீறி, அந்த அரசிய ஒப்பந்தத்தை உடைத்து அவர்களை கொண்டு வந்து இந்தியாவோடு சேர்ந்த முழுக்க முழுக்க பெருமை யாரை சேரும் என்றால் இந்த பத்திரிகைகளை தான் சேரும். ஆனால் சகோதரர்களே, இந்த பத்திரிகைகள் நாகாலாந்து விஷயத்திலும் அருணாச்சல பிரதேச விஷயத்திலும் கையாண்ட முறை என்ன என, அந்த ரெண்டுமே வந்து எல்லை பிரதேசம், எல்லை மாநிலங்கள். அதே மாதிரி எல்லை மாநிலம் காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியும், ஆனால் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசத்தில் கையாண்ட முறை வேறு, காஷ்மீருடைய விஷயத்தில் கையாண்ட முறை வேறு. ஏனென்றால் ஒரே காரணம், இன்று உலகளாவிய அளவில் இஸ்லாத்திற்கு முஸ்லீம்களுக்கு எதிராக மீடியாக்கள் ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி வருகின்றன. இல்லாத பொல்லாத அவதூறுகளை சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை, முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை ஒன்றுமில்லாமல் இருந்தெடுப்பு செய்து, முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட தவறான செய்திகள் என்றால் ஒன்றுமில்லாமல் பெரிதாக்கி, இப்படி இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி கொண்டிருக்கிற பத்திரிகை உலகம். அந்த அடிப்படையில் தான் நாகாலாந்து மக்களையும் அருணாச்சல பிரதேச மக்களையும் பிரிந்து செல்ல இருந்த மக்கள் எந்த அளவுக்கு பிரிந்து செல்லிருந்தார்கள், சைனாவோடு ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டு உங்களோட வந்து விடுவோம் என்ற அளவுக்கு ஒப்பந்தம் செய்த மக்களை அந்த ஒப்பந்தத்தை மீற செய்து இந்தியாவோடு இணைத்த இந்த பத்திரிகைகள் காஷ்மீரை மட்டும் முழுக்க முழுக்க இன்று வரை, அன்றிலிருந்து இன்று வரை காஷ்மீரை மட்டும் அந்த மக்களை இந்தியாவை விட்டு ஒரு பிரித்து வைக்கக்கூடிய மனப்பான்மையிலும், இந்தியாவை விட்டு அந்நியப்படுத்தக்கூடிய மனப்பான்மையிலும் தான் இன்று வரை பத்திரிகைகள் செயல்பட்டு வந்தன. காஷ்மீரிலே அந்த காஷ்மீர் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநியாயங்கள், அவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட பாலியல் பலாத்காரங்கள், அங்கே கற்பழிக்கப்பட்ட பெண்கள், அநியாயமாக கொல்லப்பட்ட இளைஞர்கள், இதை பற்றி எல்லாம் இந்த பத்திரிகைகள் கண்டுக்கவே இல்லை, வெளியே செல்லவே இல்லை. அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து அக்கிரமங்கள் எல்லாம் வெளியுறவுக்கு சொன்ன பத்திரிகைகள், நாகாலாந்தில் இருந்து பிரச்சனைகள் எல்லாம் வெளியுறவுக்கு சொன்ன பத்திரிகைகள், காஷ்மீரில் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் வெளி உலகத்துக்கு இன்று வரை சொல்லவில்லை. இன்று வரை வெளி உலகத்திற்கு காஷ்மீரில் என்ன நடக்குது என்பது மூணு மந்திரமாகவே மறைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்திய ஜனநாயகத்திற்கு ஆட்சி பொறுப்பேற்ற சில ஆட்சி சில கட்சிகள் சில ஆட்சியாளர்கள் காஷ்மீரை பத்தி பேசுறதே பாவம், தேச துரோகம், காஷ்மீர் மக்களுக்கு இப்படி அநீதமளிக்கப்படுகிறது, அங்கே இஸ்லாமிய பெண்கள் பாலியல் பலாத்காரத்தின் மூலமாக வன்முறைக்காரப்படுகின்றார்கள், கற்பழிக்கப்படுகின்றார்கள், அப்பாவி இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்று யாரா பேசினாங்கன்னா, உடனே அவர்கள் மீது தேச விரோத குற்றச்சாட்டு பாய்ந்தது. இவங்களுக்கு தேசபக்தே கிடையாது, தேசப்பற்றே இல்லை, காஷ்மீருக்கு ஆதரவாக பேசினார் என்று காஷ்மீர் மக்களுக்கு இணைக்கப்படக்கூடிய அநீதங்களை பற்றி பேசுவதையே ஒரு பெரிய பாவம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பத்திரிகைகள் சித்தரித்து காட்டின. அது மட்டுமில்லை, அந்த காஷ்மீர் மக்கள் தங்களுடைய அநீதங்களுக்கு எதிராக, தங்களுக்கு இணைக்கப்படும் அநீதங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்கன்னு சொன்னா, அது ஏதாவது ஒரு ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் ஜனநாயக ரீதியாக ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னு சொன்னா, உடனே இந்த பத்திரிகை என்ன சொல்லி செஞ்சனா, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னால் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ சதி இருக்கிறது, பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ உதவியோடு தான் ஆர்ப்பாட்டம் நடந்தது, பாகிஸ்தான் அரசாங்கத்தின் உதவியோடு போராட்டம் நடந்தது என்று அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை கூட பாகிஸ்தானுடைய இணைத்து பேசினார்கள். ஆனால் நாகாலாந்து சைனாவுடன் ரகசிய ஒப்பந்தம் செய்திருந்தது, அந்த செய்தியே நம்மள பல பேருக்கு தெரியாது. ரகசிய ஒப்பந்தம் செய்திருந்தாங்க நாகாலாந்து அரசியார்கள், அது ஒண்ணுமே தெரியாது. அதை அப்படியே மூடி மறைத்து அந்த நாகாலாந்தை இந்தியாவோடு சேர்ப்பதிலே எந்த அளவுக்கு பங்காற்றினாரோ, அதற்கு நேர் மாற்றமாக அந்த காஷ்மீர் மக்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் இந்த பத்திரிகைகள் காஷ்மீர விஷயத்திலே பாரபட்சமாகவே நடந்து கொண்டதன் காரணமாகத்தான் அந்த மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதங்களையும் அட்டூழியங்களையும் இதுவரை உலகத்திற்கு பறைசாற்றி அந்த தீர்வு, அந்த பிரச்சனையில் இருந்து அவர்களுக்கு தீர்வு கண்டுபிடித்து கொடுக்காத காரணமாகத்தான் நாகாலாந்து பிரச்சனை தீர்க்கப்பட்டது, அருணாச்சல பிரதேச பிரச்சனை தீர்க்கப்பட்டது, இன்று வரை காஷ்மீர் பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனையாக நீடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் இந்த பத்திரிகைகளின் பாரபட்சமான போக்குதான் காரணம். எந்த அளவுக்கு சொன்ன சகோதரர்களே, காஷ்மீரிலே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக சில ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய மனித உரிமை குழுக்கள், வெளிநாட்டு மனித உரிமை குழுக்கள் காஷ்மீர்ல போனாங்க. உள்ள போயிட்டு வந்து காஷ்மீருக்குள்ள போயிட்டு வந்து அவர்கள் வெளி உலகத்துக்கு சொன்ன பிறகு தெரிஞ்சிச்சு, ஓ காஷ்மீர் இவ்வளவு அநியாயம் நடக்குதா, இப்படி பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்களா, இந்த அளவுக்கு ஒரு கட்ட அநியாயங்கள் கட்டளை தோடப்படுகிறாங்கிற செய்தி உலகத்துக்கு எப்ப தெரிஞ்சு சொன்னா, மனித உரிமை கமிஷன்கள் உள்ள போயிட்டு வந்து அங்கே மனித உரிமைகள் மீறப்படவில்லை, காஷ்மீரிலே மனித உரிமைகள் மீறப்படவில்லை, மனித உரிமைகள் குறிநோட்டு புதைக்கப்படுகின்றன என்ற ஒரு அறிக்கை உலகத்துக்கு சொன்ன பிறகுதான் உலகத்திலே தெரிய ஆரம்பிச்சது காஷ்மீரில் ஒரு அநியாயம் நடக்கவில்லை. அதற்கப்புறம் இதற்கப்புறம் உடனே மத்திய அரசாங்கம் என்ன தெரியுமா நடவடிக்கை எடுத்தது, ஆஹா வெளியுலகத்திலிருந்து வந்த மனித உரிமை கமிஷன் காஷ்மீர்ல போய் பார்த்துட்டு வந்து என்றால் இந்த அளவுக்கு அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள் இருத்தளிப்பு செய்யப்பட்டன. இந்த பத்திரிகையினால் காரணம் என்னவென்றால் முழுக்க முழுக்க ஒரே காரணம், அருணாச்சல பிரதேசத்திலும் நாகாலாந்து மாநிலத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, காஷ்மீரிலே பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் என்பதும் ஒரே காரணம். இல்லை என்ன வித்தியாசம் நாகாலாந்து காஷ்மீருக்கும் சொல்லப்போ, நாகாலாந்து மாநில அரசு நாகாலாந்தின் அரசாங்கம் ஒரு வகையில் துரோகம் அளித்திருக்கின்றது, ஒரு வகையிலே இந்தியாவுக்கு துரோகம் அளித்திருக்கிறது. சைனாவோடு அரசியல் உடன்பாடு செய்து அந்த நாகாலாந்து இந்தியாவோடு சேர்த்தவர்கள் காஷ்மீர் விஷயத்தில் இந்த அளவு பாரபட்சமாக நடந்து கொண்ட ஒரே காரணம் காஷ்மீர் மக்கள் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்தினால். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு இந்த பத்திரிகை மூலமா காஷ்மீர் நேரத்துக்கு பிறகு இன்னைக்கு பார்க்கணும். பத்திரிகைகள் தமிழ்ல சில வார பத்திரிகைகள் இருக்குது, நம்ம அதை நம்புறோம். அந்த வார பத்திரிகை சொல்லக்கூடிய செய்தி இருக்கோ அதை நம்புறோம். அது எப்படி எழுதுறாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பத்திரிகை, அதாவது புலனாய்வு பத்திரிகை அப்படிங்கிற பேர்ல ஒரு கருத்துக்களை எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? கழுதார் குதித்தார் பத்திரிகை எழுதுறான். கழுதார் குதித்தார், ஆந்தையார் கத்தினார், குருவியார் எட்டி பார்த்தார். அப்ப இந்த மாதிரி கழுது சொல்லிச்சு, ஆண்டு சொல்லிச்சு, குருவி சொல்லிச்சுன்னு சொல்லி இல்லாத பொருளாத பொய்களை திருத்தி சொல்லக்கூடிய நிலையை நம்ம பத்திரிகையில பாக்குறோம். பாத்தீங்க பத்திரிகையில பாத்தீங்கன்னா சில செய்தி எழுதுவாங்க. பிரதமரும் இந்த கழுதார் குருவியார் சொல்றான் பாருங்க. தெரியும் அந்த பத்திரிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருந்தியா? பத்திரிகை படிக்க பழக்கமே இல்லையா? நான் படிக்கிறோம்ல பத்திரிகை படிக்க எல்லாம் தெரிஞ்சிருவோம். இந்த கழுதார் குருவியார் அந்த பத்திரிகை எழுதுறா பிரதமரும் ஜனாதிபதியும் தனிமையில் சந்தித்துக் கொண்டார்கள். பிரதமரும் ஜனாதிபதி கவனிங்க, பிரதமரும் ஜனாதிபதியும் தனிமையில் சந்தித்துக் கொண்டார்கள். அவர்கள் சந்திக்கும் போது பக்கத்தில் யாருமே இல்லை. எழுதலாம் பிரதமரும் ஜனாதிபதியும் தனிமையில் சந்தித்தார்கள். அவர்கள் சந்திக்கும் போது பக்கத்தில் யாருமே இல்லை. அப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பிரதமர் சொல்றதை கேட்டு ஜனாதிபதியின் முகம் சிவந்தது. ஜனாதிபதி சொல்றதை கேட்டு பிரதமர் கண் கலங்கினார் அப்படி எழுதுறா. தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற செய்தியை அவர்கள் இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டு காவல்துறை காவல்துறை விசாரித்து வருகிறார்கள். இந்த செய்தியை பத்திரிகையாளர்கள் காவல்துறைக்கு காவல்துறையிலே பத்திரிகையாளர்கள் கொடுப்பாங்க. இந்த செய்தியை பத்திரிகையாளர் எப்படி தெரியுமா போடுவான்? காவல்துறை கொடுக்குற செய்தியை பத்திரிகையாளர் எப்படி போடுவான்? இந்த செய்தியை பார்ப்பான். அந்த ஆப்பண்ட ரெண்டு பேர் யாரு? பேர் என்ன? மாட்டினானே அவன் பேர் என்ன? ஒருத்தனே முடிசாமி, ஒருத்தனே கண்டசாமி வச்சுங்க. ஒருத்தனே முடிசாமி, ஒருத்தனே கண்டசாமி அப்படின்னு சொன்னா உடனே பத்திரிகையில செய்தி வரும். எப்படி? எட்டாவது பக்கத்துல, எட்டாவது காலத்துல சின்னதா சின்னதா தலைப்பு போட்டு, விருதுநகர் பஸ் நிலையத்தில் இரண்டு இளைஞர்கள் வெடிகுண்டு மருந்துடன் கைது, காவல்துறை விசாரித்து வருகிறார்கள் அப்படின்னு எட்டாவது பக்கத்துல எட்டாவது காலத்துல போயிடும். அதே அகப்பட்ட இரண்டு இளைஞர்கள் ஒரு அல்லா விஷயம் நாவிரானீங்க, இரண்டு முஸ்லீம் தீவிரவாதிகள் வெடிகுண்டு மருந்துடன் கைது, முதல் பக்கத்துல புறவரை கொள்ள சதியா போலீஸ் தீவிர விசாரணை. பாபரி மசீத் பிரச்சனை இப்ப என்ன எழுதுறாங்க? இது எந்த பத்திரிகையா? பாபரி மசீத் பிரச்சனை எழுதுறா? பிரச்சனைக்குரிய நில பத்திரை பிரச்சனை. பாபர் இருக்கப்பட்ட பிரச்சனை, பாபர் பிரச்சனை இருக்கப்பட்டது, பாபர் பள்ளியாசு பிரச்சனை அல்ல, பிரச்சனைக்குரிய நிலம். அது எல்லாம் ஆகிப்போச்சு, பள்ளியாசு இடம் பிரச்சனைக்குரிய இடம் ஆகிப்போச்சு. சௌரியர் எதுக்காண்டி சொல்றதுனா, இப்படி பத்திரிகைகள் திட்டமிட்டு ஒரு செய்தியை மக்களுடைய கருத்திலிருந்து அகற்ற முடியும் என்றால் நிச்சயமா பத்திரிகைகள் முடியும். திட்டமிட்டு ஒரு செய்தியை மக்களுடைய உள்ளத்தில் புகுத்த முடியும் என்றால் நிச்சயமா முடியும். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ரோட்ல ஒருத்தன் மரமே நடக்க மாதிரி இந்தியால கொலை நடக்காத நாள் கிடையாது. தமிழ்நாட்டில் கொலையை பத்தி வராத செய்தி பத்தாலே இல்ல. போனா ரெண்டு பேர் தாராரு கத்தியில குத்தி ஓடிட்டான். இதை பத்திரிகை எப்படி இருந்தார்கள்? இவர் பேசினார், அவர் பதில் சொன்னார், உடனே அவர் ஏண்டா என்று கேட்டார். இவர் தகாத வார்த்தையை சொன்னார், பார்த்தவாரு பக்கத்தில் பார்த்தவாரு இவர் தகாத வார்த்தையை சொன்னார். உடனே அவர் திருப்பி கேட்டார். இதனால் ஆச்சரியமடைந்த அவர் கத்தியை எடுத்தார், அதை உருவினார், சதத் சதத் சதத் என்று குத்தினார். குத்திவிட்டு மனமனவென்று ஓடிவிட்டார். இதை பார்த்தீங்கன்னா ஆரம்ப பாவன மக்கள் ஒண்ணு இல்லைங்க, ஏதோ தகவல கத்தியில குத்தி குத்தி ஓடி போயிட்டான். கோபத்துல இவர் கத்தியை எடுத்தார், பாக்கெட்ல இருந்து மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்தார், அதை உடைய உடையினார், சதத் சதத் சதத் என்று குத்தி சத்தம் வந்துச்சான், சதத் சதத் என்று குத்தி விட்டு மரமர என்று ஓடிவிட்டார். எதுக்காக சொல்றீங்கன்னா, ஒரு பத்திரிகை நினைத்தால் ஒன்றும் இல்லாத எறும்பை யாரை உருவகப்படுத்த முடியும்? அதே பத்திரிகை நினைத்தால் ஒரு யாரையை எறும்பை போன்று ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். இந்த சக்தி பத்திரிகை இருக்கும். அப்ப பாபரி மசூதி விஷயத்துல பத்திரிகை கையாண்டதை பார்த்தோம். அதற்கு அப்புறமா சகோதரர்களே, பத்திரிகைகள் இஸ்லாமியருக்கு எதிராக தொடுக்கக்கூடிய பிரச்சாரங்கள், நீங்க கொஞ்சம் ஆங்கில பத்திரிகைகளா இருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆந்திரி ஆங்கில பத்திரிகைகள் போல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில ஆசிரியரா இருந்தார் அருண் சோரி, கேள்விப்பட்டிருப்போம், கேள்விப்பட்டீங்களா? அருண் சோரி இப்ப யாரு அவரு மந்திரியா? நீங்க தமிழ்நாட்டுல அது யார் மந்திரிக்கு மட்டும் இல்லையே, மத்திய மந்திரி அருண் சோரி. இப்போ முதல்ல அவர் சாதாரண பத்திரிகையாளர், அவர் ஏன் மந்திரி பதவி படிச்சது இப்ப உங்களுக்கு சொல்றேன். சாதாரண பத்திரிகையாளர், அவருடைய தொழில் என்ன அப்படின்னா, பத்திரிகைகளை எழுதக்கூடிய அத்தனை கட்டுரைகளையும் எந்த செய்தியா இருந்தாலும் சரி, அது ஏதாவது ஒரு குறைந்த இஸ்லாத்துக்கு எதிராக குறைந்து இருக்கிறார். ஏன்னு சொன்னா, இந்த பத்திரிகையில் செய்த பணி என்ன, இஸ்லாத்திற்கு எதிரா? இஸ்லாம் என்பது இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு ஒத்துவாத மார்க்கம். இஸ்லாம் என்பது அந்த காலத்தில் நிறைய நான் சொல்லியிருக்கலாம், அந்த காலத்தை போதிச்சிருக்கலாம் 1400 வருஷம் முன்னாடி. ஆனா இப்ப மாடர்ன் இந்தியாவில, மாடர்ன் வேர்ல்டுல, இந்த நவீன உலகத்துல இஸ்லாமிய கொள்கையை பற்றி பேசுவதெல்லாம் பத்தாம் பசுமித்தனம். இஸ்லாமியை பற்றி பேசுவதெல்லாம் அடிப்படைவாதிகள், பழமைவாதிகள். யார் எனக்கு இஸ்லாம வேண்டாம் மார்க்க வேண்டாம் சொல்றாரோ அவன் தான் முற்போக்குவாதிகள் என்று இந்த பத்திரிகை எழுத ஆரம்பிச்சு. அப்படிப்பட்ட எழுத்தாளர் ஒருத்தர் யார் அப்படின்னா, அந்த அருள் என்ன எழுதுறாரு, பாபரி மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்னாலே 1990ல் இந்திய நேசத்துல ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த அருள் சொல்லி என்ன எழுதுறாருன்னா, வேர் இஸ் த மாஸ்க், அந்த கட்டுரை கட்டை தலைப்பு, வேர் இஸ் த மாஸ்க், பள்ளிவாசல் எங்கே இருந்தது? அவர் பாபரி பள்ளியாசல் பத்தி எழுத பொழுது பள்ளிவாசல் எங்கே இருந்தது, இந்த மாஸ்க் பள்ளிவாசல் எங்கே இருந்தது அப்படிங்கிற தலைப்பு ஒரு கட்டுரை எழுதுறாரு. சாரி, அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாபரி பள்ளிவாசல் இருந்த இடத்துல பள்ளிவாசல் ஒரு இல்லவே இல்லை, அப்படி ஒரு கட்டுரையே கிடையாது, அந்த பள்ளிவாசலே கிடையாது அப்படின்னு இல்லாத பொய்ய வளமையான சங்கப்படுகிறார்கள். பொய்ய திரு கோய பஸ் கொள்கை சொல்லுவா, கோய பஸ் கொள்கைன்னு சொன்னா ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால் உண்மையாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஊர்ல பலமுறை சொல்லுவாங்கல்ல, ஆட்டுக்குடிய தோழத்துக்கு போட்டு போயிருக்கிறான், ஆட்டுக்குடிய தோழத்துக்கு போட்டு போயிருக்கிறான், மூணு திருடன் கடைபிடிச்சாருக்கான். ஒரு மிகப்பெரிய ஆயுள் பெருந்தலை, இன்டர்நேஷனல் அகில உலகிலே மிக பிரபலியை பெற்ற மௌலானா அலி மியான் நதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உலமாக்கள் அவங்களுக்கு தெரியும், பொதுமக்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்க தெரியாது. நம்முடைய இந்தியாவை சார்ந்த, லக்னோவை சார்ந்த மிகப்பெரிய ஆளு அலி மியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப சமீபத்தில் ரெண்டு வருஷம் நடந்த போத்தானாங்க. அலி மியான் ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கட்டுரை எடுத்துக்கிட்டு அதற்கு எதிரான ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு, அதற்கு எதிராக அங்க பள்ளிவாசல் இருந்துச்சுங்கிறதுக்கான என்னென்ன ஆதாரங்கள், எல்லா ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு நேர இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஓனர் மேனேஜிங் டைரக்டர் கோயங்கா போய் பார்த்தாங்க. அலிமியா ரஹ்மத்துல்லாஹி கோயம்பேட்டை அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரம் கோயம்பேட்டை பார்த்தா இந்த மாதிரி உன்னுடைய பத்திரிகையாளர் அருண் சார் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்காரு. ஆனா இது பள்ளிவாசல இருந்து இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கருத்து பயங்கர வார்த்தை மக்கள் வந்து திருச்சிட்டு இருக்காரு அருண் சார் சொன்ன உடனே. சார் என்ன திரும்ப ரியாக்ஷன் ஆச்சு, என்ன நடந்திருக்கு நினைக்கிறீங்க? அவ்வளவு இருந்த அருண் சோழி இந்தியன் பத்திரிகைகள் தூக்கி எறியப்பட்டார், அணியிலே தூக்கி எறியப்பட்டார். அதுக்கப்புறம் எந்த பத்திரிகையாளர் சேர்த்துக்கு தயாரா இல்லை. கடைசியில் என்னாச்சு, புத்தடியு பிஜேபி காலில் போய் விழுந்தாரு. அதான் அங்க வந்தேரி வழிபோக்க மொல்லமாரி முடிச்சவைக்கு எல்லாத்தையும் தயாரா இருந்த போய் காலில் போய் விழுந்த உடனே வாங்க ஒன்று மாதிரி அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா பிஜேபி இருப்பதற்கு தகுதியான ஒரே தகுதி என்னன்னா இஸ்லாமிய எதிர்ப்போக்கே கையால் அவ்வளவாகும். நான் எதுவும் தேவையில்லை உன்ட்டேன். முஸ்லீம்களை அழிப்பதற்கும் முஸ்லீம்களை ஒழிப்பதற்கும் ஒரு திட்டம் ஒன்று இருந்தா போதும். நீ பிஜேபி பெரிய தலைவன். அவங்க என்ன பண்ணாங்க, உடனே எந்த விதமான தகுதி இல்லாத அருண் சோழியை பத்திரிகையாளர் இருந்தவனே உடனே கொண்டு வந்து மேல் சபை எம்பி ஆகினாரு. உடனே இன்னைக்கு அவர் மினிஸ்டராக உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆக அந்த அருண் சோழி பத்திரிகை உரிமையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது யார் என்றால் ஒரு தலை சிறந்த ஆலிம் மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி என்று சொல்லக்கூடிய அலிமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களால். அதே மாதிரி சாபான் வழக்குல, சாபான் வழக்குல இந்த பத்திரிகைகள் மேற்கொண்ட விதம் என்னன்னு சொன்னா, சாபான ஜீவனாம்சம் வழங்கணும், ஆனா இஸ்லாம் என்னவோ பெண்களுக்கு எதிராக பெரிய அநியாயம் பண்ற மாதிரியும் அட்டூழியம் பண்ற மாதிரியும், இஸ்லாமத்துல பெண்களுக்கு உரிமையே இல்லை, எல்லா முஸ்லீம்களும் பெண்களை கோடியால் கட்டி வீட்டு பதனால போட்டு மூடி சொல்றாங்க, அதனால முஸ்லீம் பெண்கள் எல்லாம் கருத்து போயிட்டாங்க, அழகு போயிருச்சு, அவங்க அறிவு போயிருச்சு, இப்படி எல்லாம் பத்திரிகை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சாபான வழக்கு நேரத்துல, சாபான வழக்கு பாராளுமன்றத்துக்கு வந்த நேரத்துல இந்த அரசியல் எல்லாம் பக்க பக்கமா எழுதுறாங்க. முஸ்லீம்களை பத்தி இஸ்லாத்திய சட்டங்களை பத்தியும் இஸ்லாத்திய குரானுடைய சட்டங்கள் எல்லாம் பிற்போக்குத்தனமானது. ஏன்னா அவங்க ஒரே கோவில் என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய சட்டங்கள் சகோதரே அல்லாவுடைய அற்புதமான மார்க்கத்தை நாம் உலக மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்க தலைவிட்டோம். நாம் தான் முஸ்லீம்களை சொல்றேன், என்னையும் சொல்ல உண்மையும் சொல்றேன், அல்லாவுடைய அற்புதமான மார்க்கத்தை உலக மக்களுக்கு மத்தியில் எடுத்து செல்ல நாம் தலைவிட்டோம். புத்தாஜியில் குதிரை ஓட்ட மாதிரி முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே சொல்லி இருந்தோம். மீனாடு நாட்டு முஸ்லீம்களுக்கு தான், உண்மை செருப்பு மாற்றத்துக்கு முன்னாடி பொய் ஊரை சுத்திட்டு வந்துடும். பொய்க்கு அவ்வளவு பவர் உண்டு. அந்த மாதிரி நான் உண்மை செருப்பை மாற்றவில்லை, உண்மை நாம ஹக்கால தீவிரவாத மக்கள் சொல்லுங்க உணரவே இல்லை. அதனால பொய் என்ன ஊரை சுத்திட்டு வரல, தாண்டவம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. பொய் தாண்டவம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது, உண்மை அப்படியே முடங்கி போயிட்டதுனால. சோதரே, அப்படித்தான் இந்த ஷாபான் வழக்கிலே நாம இஸ்லாத்தை சொல்லாததாலேயே அவங்க இவ்வளவு பயம். இஸ்லாத்தை நாம சொல்லல, குரான் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தலே, குரானோட தீர்வுகளை சொல்லல. ஏ உலகம் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்வுடைய அருமையிலே தீர்வு என்ற இந்த ஆணித்தரமான உண்மையை நான் மக்களுக்கு மத்தியிலே பட்டவர்த்தனமா சொல்லல. இப்பவே இவ்வளவு பயம், எங்க இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாண்டா, குரானை பத்தி தெரிஞ்சுட்டாண்டா, குரானுடைய விஷயங்களை படிச்சு புரிஞ்சுட்டாண்டா, எங்க இஸ்லாத்துக்கு மாறிடுவோம் என்ற அச்சத்தினால சகோதரர்களே இஸ்லாத்தின் மீதும் குரானின் மீதும் அவலங்களை அவதூறுகளை அள்ளி வீச ஆரம்பித்தார்கள். அதுல ஒன்றுதான் அவங்க கிடைச்சது அல்வா மாதிரி கிடைச்சது சாபான வழக்கு. இந்த சாபான வழக்கு வச்சு என்ன பண்ணான்னு சொன்னா, ஆ பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை. சாபான வழக்கு என்ன தெரியுமா, மறந்து போச்சா தெரியுங்களா? ஏன்னா நமக்கு அந்த மறதி ரொம்ப அதிகம். நம்முடைய மறதி தான் வந்து எதிரிகளுக்கு மூலதனம். ஜீவனாம்சம் வழக்கம் வந்துச்சுல, முஸ்லீம் பெண் தலாக்கு ஆயிடுச்சு அப்படின்னா ஜீவனாம்சம் கொடுக்கணும் கொடுக்க கூடாதா? சுப்ரீம் கோர்ட்ல சந்திரசூட்டி என்று சொல்லப்பட்ட நீதிபதி என்ன பண்ணா, தீர்ப்பு வழங்கடா, ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நாம் இஸ்லாத்திற்கு எதிரானது குரான் அப்படி இல்லை, ஒரு பெண் தலாக்கு ஆயிட்டா ஒரு ஜீவனாம்சம் கொடுக்க அவசியம் இல்லை, நம்ம குரல் கொடுத்தோம். அது பாராளுமன்ற ஒரு சட்டமா போய் சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்திய தனியார் சட்டத்தை, இஸ்லாமிய தனியார் சட்டத்திலே சிவில் பிரச்சனையிலே யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டமாயிருச்சு. அந்த சட்டம் இயக்கப்படுது நமக்கு தெரியும். ராஜீவ்காந்தி அப்பொழுது பிரபலாக ராஜீவ்காந்தி அவர்கள் விடிய விடிய பாராளுமன்றத்தை நடத்தி இந்த சட்டத்தை நிறைவேற்றினார். நம்ம பல பேரும் தெரியும் இந்த சட்டம் இந்த அளவுக்கு உறுதியை நிறைவேற்றப்படக்கூடிய அளவுக்கு ராஜீவ்காந்தி ஒரு உத்தரவத்தை கொடுத்தது. அதை பார்க்கணும், அவர் உறுதியா இருந்த ராஜீவ்காந்தி இந்த சட்டம் நிறைவேற்றப்படையாண்டவர் தனியார் முஸ்லீமுடைய தனியார் சிவில் விஷயத்துல மற்றவர் தலையிடப்படாது, சுப்ரீம் கோர்ட் தலையிடப்படாது, ஒரு சட்டத்தையே பிரபலப்படுத்தினாலும் தீர்மானம் கொண்டு வந்தாரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அதே அலிமியார் அகமத்துலாரி லக்னோவில் இருந்த மிகப்பெரிய மார்க் அறிஞர் அலிமியார் அகமத்துலாரி. ஒண்ணுமில்லை, ராஜீவ்காந்திட்ட ஒரு அரை மணி நேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க, நேரம் முன்னாடி உட்கார்ந்தாங்க, குரானை திறந்து வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை போல சொன்னாங்க, இந்த காலத்துல இஸ்லாத்துல பெண்கள் இவ்வளவு உரிமை வழங்கப்பட்டிருந்தது. தலாக் கொடுக்கப்பட்டு விட்டா ஒரு பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது சொன்னதுனால முஸ்லீம் பெண்கள் உரிமை இல்லை வச்சாங்க. அந்த பெண்ணுக்கு மாற்று வழி என்ன இஸ்லாம் சொல்லுது? ஒரு கணவர் மனைவி தலாக் கொடுறது எதனால சொன்னா, ரெண்டு பேரும் வாழை பிடிக்கலங்கிறதுனாலதான் தலாக் கொடுறது. வாழை பிடிக்காத ஒருத்தர் கொண்டு போய் நீ மாச மாசம் ஒரு பணம் கொடுத்தா கொடுப்பாங்க. அப்ப இது வந்து இயற்கைக்கு மாற்ற மாறதுன்னு சொல்லி அரை மணி நேரம் அலிமியார் அகமத்துலாலே விளக்குனாங்க. சகோதரனே, அலிமியார் அகமத்துலாலேயே ராஜீவ்காந்திக்கு சொன்ன இந்த விஷயத்தை ராஜீவ்காந்தி சொன்னார் எப்ப தெரியுமா? யாருக்கு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பத்திரிகை இருக்குது, தமிழ்நாட்டுல ஒரு பத்திரிகை கேள்விப்பட்டிருங்க. அதாவது அது என்ன சொன்னதுன்னா கோமாளி பத்திரிகை, கோமாளி பத்திரிகை ஏன் தெரியுமா? இல்ல இல்ல, தினமலர் தான் வந்து அது விஷமத்தனமான பத்திரிகை. கோமாளி பத்திரிகை பத்தி பல பேர் மறந்தே போச்சு. ஒரு நாள் ஓவரஞ்சி இப்ப அதனுடைய சுயமும் தெரியாது சொன்னேன், அதை அப்படியே அறிஞ்சிட்டு இருந்து நாளுக்கு. அந்த துக்ளாவுடைய ஆசிரியர் சோழத்திலே அந்த கோமாளி பத்திரிகை ஆசிரியர் அவ கோமாளி தான். அது சொன்ன வண்டேரி பாலாவெட்டி முடிச்சரைக்கி முல்லமாரி பிஜேபி எல்லாரும் சோழம் எப்படி பண்ணி வச்சது கோமாளி. அப்ப அந்த கோமாளி பத்திரிகை ராஜீவ்காந்தி இடத்துல போய் பேட்டி காட்டுறாரு. பேட்டி காணும் பொழுது ராஜீவ்காந்தி பழிச்சுன்னு சொன்னாரு. அடிமையானனை சந்தித்தார், அடிமையானனை சந்தித்தார். அவர் இஸ்லாத்துல பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் என்னங்கிற விழாவே சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் இஸ்லாத்துல பெண்களுக்கு எவ்வளவு உரிமை இருந்தது அப்படின்னு. இந்த செய்தியை மறைக்க முடியாம துக்கள் தன்னை பத்திரிகையில இருந்துச்சு. துக்கள் தன்னை பத்திரிகையில முறையாக நிச்சயமாக அந்த போரிலே வெற்றி முஸ்லீம்களுக்கு. கொஞ்சம் கூட ஒரு அறிவை இல்ல, மண்டையில ஒரு இரவு இல்ல, ஆனாவோட சண்டைக்கு வந்துடுறான், கோவப்படுறான், உணர்ச்சிவசப்படுறான் என்று பத்திரிகை அவர்கள் தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதை முறைப்படி அனுபவம் எப்படி அழகணும், அங்க எப்படி அழகணும் சொல்றோம். உங்களுக்கு ஒரு பத்திரிகையில இஸ்லாத்திற்கு எதிரான தவறான செய்தி வரும்பொழுது எப்படி அழகணுங்கிறத நான் ஒரு முறை வச்சு அந்த முறையை சொல்லி தரேன். அந்த முறையில என்னென்ன வெற்றி கழிச்சு அவங்க சொல்றோம் கடைசியா. அந்த முறைப்படி அனுபவம் நிச்சயமா அந்த போர்ல நான் வெற்றி அடைய முடியும். இல்ல நம்ம உணர்ச்சி வசப்பட்டு போராட்டம் அறிவிச்சாச்சு. ஏன்னா சமீபத்துல 2000 பிறக்கும் பொழுது 2 வருஷத்துக்கு முன்னாடி December 31st இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில பெங்களூர் எடிஷன்ல ஒரு செய்தி ஒண்ணு எழுதினார் ஜார்ஜ்ன்ற ஒரு கட்டுரை எழுதினாரு. அந்த கட்டுரையில உலகத்திலே ஒரு பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்திய தலைவர்கள் அப்படிங்கிற தலைப்புல அந்த 2000 வருஷம் முடியறதுனால அந்த கட்டுரை எழுதும்பொழுது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஜார்ஜ் எழுதியிருக்காரு. அதுல என்ன எழுதினாருன்னா அவர் ரசூலுல்லாஹி பத்தி அதிகமா தெரியாது, நபிசல்லாஹு பத்தி தெரியாதான் என்ன பண்ணாருன்னா சில வார்த்தை பிரயோகங்களை கொஞ்சம் மரியாதைப்பூர்வமான வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தினார். அவர் பெருமான சொல்லத்துக்கு தெரியாது, அவருடைய மார்க்கம் தெரியாது. தெரியாத ஏன் தெரியாது நாம சொல்லல, உங்களுக்கு நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நாம ரசூலுல்லாஹி புகழ் பாடுவோம் எங்க மீனாவை கூட்டம் போட்டு நம்மளே வாழிட்டு இருப்போம். என்ன ரசூலுல்லாஹ் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார் யாரு சொல்லுவோம், நம்மளே சொல்லிட்டு இருப்போம். அவன் சொல்லல, அதனால என்ன பண்ண அவன் தெரியல. என்ன பண்ண பெருமான சொல்லாத பத்தி மரியாதை போன சில வார்த்தை பிரயோகம் பண்ணிட்டான். உடனே இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு அமைப்பு இருக்குது, ஆனாவுனான போராட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தியே வயிற்று பிளவு நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு போராட்டம் டிக்ளேர் பண்ணாங்க, இளைஞர்களே உங்களுக்கு கோஷம் வரவில்லையா, நம்முடைய உயிரை மேலா நாயம் சொல்லலாம் சொல்லி நான் எவ்வளவு நாள் தேவை பற்றி பேசுவேன், ஆனா இன்னும் பேசலாமா என்ற அர்த்தத்துல ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க. பெருமான சொல்லலாம் நான் எவ்வளவு நாள் தேவை பற்றி பேசலாம், அந்த ஜாதி பேசலாமா, அதான் ஜாதி பேசிவிட்டால் பாலியல் போராட்டத்துக்கு அப்படின்னு கிளம்பினான். ஒரே இந்திய எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு முன்னால மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், பத்திரிகை எழுத்து போராட்டம், ஆர்ப்பாட்டம். அப்ப மெட்ராஸ்ல இருந்த சில அறிவுபூர்வமான மக்கள் உடனே இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடிட்டர் தொடர்பு கொண்டு, ஐயா நீங்க இந்த மாதிரி தவறான ஒரு செய்தி எழுதியிருக்கீங்க, அந்த செய்தி உடனே திருத்தம் ஒண்ணு போடுங்க அப்படின்ற உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில அவங்க ஜாதகத்தை அவருக்கு தெரியல, அவருக்கு அவர் உண்மை செய்தியை போடுறது ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டது அப்புறம் என்ன பண்ண, நாளைக்கு போற நடக்க போறது இதுவே தொடர்பு கொண்டு ஏங்க இந்த மாதிரி போராடுறீங்க வேண்டாங்க, அதான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க பத்திரிகை போறேன்னு சொல்லிட்டா அவர் தான் போராட்டம் அழிச்சுட்டு அழிஞ்சிடுவோம். எதுக்கு பெருமான சொல்லலாம் தப்பா எழுதிட்டா அதனால போராடுறது, அவங்க தப்பா இருந்து தப்பு தப்பா நான் நாளைக்கு மன்னிப்பு கேட்டேன் திருச்சி எழுதுறாரு ஒரு அறிவு வெளியிடுறேன், இல்ல இல்ல நாங்க போராட்டம் அறிவிச்சுட்டு நடத்தி தீர்வோம். இதே கிராமங்கள்ல ஒரு பழக்கம் சொல்லுவாங்க, நம்ம நம்ம கிராமங்கள பழக்கம் இல்ல, வடநாட்டு கிராமங்கள்ல ஒரு பழக்கம் உண்டு. வடநாட்டு கிராமங்கள்ல இந்த முஷாரான்னு நடத்துவாங்க. முஷாரா, முஷாராக்குன்னா கவிதை அரங்கம், கவி அரங்கம். அதாவது அப்படியே கவிதைகள்ல இவருத்து ரெண்டு பேர் உட்காந்துட்டு கவிதையே போய் நடக்கும். கஜல், கஜல் சொல்லுவாங்க. அந்த கஜல் படிச்ச உடனே விலகுதான் இல்லையா, முன்னாடி வந்துட்டு ஒரு கஜல் சொல்றனே, சாந்தினி சாந்தசே ஹோத்தியே சிதாரோசேனகி, சாந்தினி சாந்தசே ஹோத்தியே சிதாரோசேனகி, மொஹப்பத் ஏசே ஹோத்தியே ஹதாரோசேனகி அப்படின்னு உடனே நமக்கு ஒண்ணு புரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, புரியுதே இல்லையோ பகவா பகவான். அப்ப அந்த மாதிரி என்ன பண்ண, கிராமத்துல ஒருத்தர் கசல் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி ரெண்டு பேர்ல ஒரு கசல் சொல்லிருக்காரு, கவிதை. கதை சொன்ன உடனே எதிர்ல வந்த ஒரு கிராமவாசி சொல்லி முடிச்ச உடனே எழுந்துட்டு, ஹசரத் ஏ கசல் சொன்னாயே அப்படின்னா, ஹசரத் ஒரு கதை சொல்லுங்களே அப்படின்னா, இப்படிதான் சொன்ன, இப்படிதான் சொன்ன அப்படின்னா, என்னதே கசல் சொன்னீங்களா அப்பா அப்பா அப்படின்னா. வேண்டுமென்றேன் உண்மை தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே விசவத்தரமா இருக்கும். அந்த பத்திரிகைகளை எப்படி அணுகுவது, அவருடைய கையை எப்படி பிடிப்பது, விஷத்தை எழுதாமல் சில பத்திரிகை தெரியாமல் எழுதுவான், அவனுக்கு எப்படி சொல்றது என்ற அந்த இரண்டு அணுகுமுறையை நாம் விளங்கிக் கொள்வோம். என்றால் இன்றைய மீடியாக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய போரிலே நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம் சகோதரர்களே. அப்படி இந்த பத்திரிகைகள் ஆரம்பம் என்ன எழுதிச்சுன்னா, முஸ்லிம் பெண்களுக்கு உரிமையே இல்லை. அதுல ஒரு பெரிய விஷயமா எதை எழுதான்னு சொன்னா, பர்தாவை பத்தி எழுதுனான். முஸ்லிம் பெண்களுக்கு பர்தா என்பது மிகப்பெரிய குடும்பம். அது எப்படி அவங்களுடைய அழக மறைச்சி, அவங்களுடைய அழக மறைச்சி, அவங்க கருப்பு துணியை போட்டு போத்தி அவங்களை வந்து ஆண்களுக்கு பற்றி வளவிடாம, இது என்ன அநியாயம்? இப்படி எல்லாம் பெண்களுக்கு ஆதரவா போராடமா நினைச்சுக்கிட்டு சில பத்திரிகைகள் போராடிச்சு சகோதரர்களே. கொஞ்சம் நம்ம அறிவுபூர்வம் அவங்க என்ன பதில் சொல்லுங்கன்னா, பைத்தியக்கார பத்திரிகைகளை நீங்க விளங்காமத்தான் எழுதுறீங்களா, விளங்கிட்டு எழுதுறீங்களா? ஏன் சொன்னா, கன்னியாஸ்திரிகள் இருக்கிறாங்க, இந்த கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள், கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, மேல ஒரு அங்கி போட்டு தலையில ஒரு ஸ்கார்ப் ஒண்ணு கட்டி, முடிவுல தெரியாத அளவுக்கு, முடிவுல தெரியாத அளவுக்கு தலையில ஸ்கார்ப் கட்டி ஃபுல் கட் ஷர்ட் போட்டு அவங்க ரோட்ல போறாங்க. அவங்களை பார்த்து பாலிமாரில பார்த்து, ஏங்க உங்க கன்னியாஸ்திரிகள் இப்படி ரோட்ல கூட்டு போறீங்க, அவங்க அழகை மறைச்சு, அவங்களுடைய ஆடையை மறைச்சு, மேல ட்ரெஸ் போட்டு தலையில ஸ்கார்ப் கட்டி முக்காடு போட்டு கூட்டு போறீங்க, ஏங்க இப்படி போக சொல்லீங்கன்னா, அவர்கள் எல்லாம் தெய்வ பணியாளர்கள், தெய்வத்துக்கு சேவை செய்யறவங்க, அதாவது புனிதமானவர்கள், புனிதமானவர்கள் இப்படிப்பட்ட ஆடை தான் அணிய வேண்டும். அதை இஸ்லாம் பெண்கள் புனிதமானவர்கள் தனி, புனிதம் இல்லாத நினைப்பீங்களே, எல்லா பெண்களுமே புனிதமானவர்கள், அதனால எல்லா பெண்களும் அணிய சொல்லி இஸ்லாம். கிறிஸ்தவ வாக்கத்தினுடைய கன்னியாஸ்திரிகளுக்கு ஸ்கார் போட்டு தலை புக்கா போட்டு போக சொன்னா அதுக்கு பேர் புனிதம், முஸ்லீம் பெண்கள் போட்டு அதுக்கு அடிமை தரமா? மார்வாடி பெண்கள் எடுத்துங்க, மார்வாடி பெண்கள் என்ன பண்றாங்க, தலையில முக்காடு போட்டு அது தன் நெத்தி மறைக்கிற அளவுக்கு ஃபுல்லா முகத்தை மூடிட்டு போறாங்க. மறைச்சிருக்கீங்க அந்த விஜயராஜ சிந்தியா யாரு, எந்த பிஜேபி எந்த சன்பரிவாரம் இஸ்லாத்திற்கு எதிராக மிகப்பெரிய போர் பிரபலத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரோ அந்த பிஜேபி தலைவர் சொல்றாங்க, இது வந்து குவாலியர், குவாலியர் அரண்மனை மகாராணிகளுக்கு மட்டுமே உள்ள கண்ணியமான ஆடை. அப்ப மகாராணி தான் ஆயம் அழைச்சிக்கிட்டு கண்ணியமா போனோம், மத்த பெண்கள் சீரமா தொடர்ந்து அடிக்க போனோமா? இஸ்லாம் சொல்ற அந்த மாதிரி பாகுபாடு கிடையாது, எல்லா பெண்களுமே கண்ணியமானவர்கள், அவர் கண்ணியமா தங்களை ஆழம் அழைச்சிட்டு போதும். சமீபத்தில் ஒரு 2 வருஷம் நினைக்கிறேன், பத்திரிகையில் ஒரு பெரிய பயங்கரவாதம், பத்திரிகை பயங்கரம் முறியடி சொல்றது, அவர் மூலமா மக்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்துவாங்க. இதுவெல்லாம் பத்திரிகை பயங்கரவாதம் பேரு. சில பத்திரிகைகள் பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடுச்சு. எப்படி? காஷ்மீர்ல ஒரு அமைப்பு, தீவிரவாத அமைப்பு, அவங்க என்ன அழைச்சிருக்காங்கன்னா, ஏதோ டேட்டை கொடுத்த இத்தனாம் தேதிக்குள்ள எல்லா பெண்களும் புர்காப்படாவிட்டால் முகத்திலே ஆசிட் ஊட்டப்படும். இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள எல்லா பெண்களும் புர்காப்படாவிட்டால் அவர் முகத்திலே ஆசிட் ஊட்டப்படும் சொல்லி ஏதோ ஒரு அமைப்பு அறிவிச்சான். ஒரே இடத்துல பத்திரிகை கூட அம்மா ஒரு குய்யோ முறையோ கட்டிக்கிட்டு இது பெரிய டென்ஷனா கிரியேட் பண்ணி